தூவிது பூத்தது கிளைய வந்ததா பார்த்தது தூது வந்தது சேதி சொன்னது தூது வந்தது சேதி சொன்னது நாணம் கொண்டது சொன்னதோ நாணம் கொண்டதோ புதிய பூவிது.